الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وأزواجه الطاهرات أمهات المؤمنين، وعنا معهم بعفوك ومنك وكرمك يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته، مساكم الله بالخير، وأهلا وسهلا ومرحبا بكم أحبتي في الله في حلقة جديدة من حلقات برنامجكم الدعوي، برنامج وعسى أن، والذي هو منكم وإليكم وبدعمكم بعد ينطلق هذا البرنامج ويستمر، وتتوالى أعداد الذين يدخلون في دين الله أفواجا بإذن الله تعالى. من بشائر الخير وحقيقة هي الأشياء التي تفرح قلب كل مسلم، وقد كان النبي صلوات ربي وسلامه عليه يسر مثل هذه الأخبار، ولنا فيه أسوة حكيمة عليه، والذي بذل وسعه وطاقته وجهده في هداية الناس ودلالتهم والحرص على بيان الحق لهم. فمن هذه القصص الجميلة، والنفس حقيقة ترتفع وتحلق في ملكوت الله سبحانه وتعالى، وعندما تسمع أخبار فإنها تشعر بنوع من يعني الرغبة والحماس والاستعداد للانطلاق في ركب الدعوة إلى الله سبحانه وتعالى، خاصة إذا علمت ما عده الله سبحانه وتعالى من الأجل. هذه القصة قصة ذلك الغلام اليهودي. النبي عليه الصلاة والسلام كان جالس في أصحاب مع بين صحابته رضوان الله عليهم، فأخبر أن غلام السن في مرض موته، يعني في أنفاسه الأخيرة، فما كان النبي عليه الصلاة والسلام يفوت مثل هذه الفرصة، وهو يعني أرحم الناس بالناس وأحرص الناس على الناس وأحب الناس للناس، فكان انطلق لذلك الغلام في آخر لحظة. وأنا أتوقف هنا يعني أبين لطيفة جميلة، يعني ماذا سيستفيد في السن هو في آخر لحظات حياته، سيموت يعني لحظات قليلة ثم ويموت. فلو دخل في الإسلام ماذا سينتفع من الإسلام؟ لن يدعو إلى الإسلام، ولن يجاهد في سبيل الله، ولن يعلم، ولن يتعلم، ولن يخدم هذا الدين. ولكن رغبة النبي صلى الله عليه وسلم وحبه للخير وحرصه على استنقاذ الناس من النار، فكان أن بادر إلى ويعني احتبال هذه الفرصة وعدم تضييعها. فكان من نتائج هذه الدعوة المباركة والحرص المتناهي منه صلوات ربي وسلامه عليه أن أسلم ذلك الغلام، ثم توفي مباشرة. فكان أن فرح النبي صلى الله عليه وسلم فرحا تهلل منه وجهه صلوات ربي وسلامه عليه، كذا عبد أو إنسان من الناس استنكذ من النار، وكان هو سبب مباشر بعد توفيق الله سبحانه وتعالى في هدايته ودلة الخير. حتى البارحة بحمد الله سبحانه وتعالى وتوفيقه ومنه، ثم بثمرة جهودكم ودعمكم وتفاعلكم لا حرمكم الله الأجر، الأخوان في مكتب الدعوة ورعاية الجاليات أسلم في الخمس الحلقات وست الحلقات الماضية أكثر من 511 شخص. فنسأل الله سبحانه وتعالى أن يثبتنا وإياكم وإياهم على دين الحق، وهذا ما كان ليتم لولا توفيق الله سبحانه وتعالى ثم بدعم الخيرين من أمثالكم. فأنا أهيب بكم جميعا أحبتي في الله في دعم مثل هذه البرامج لمتابعتنا واغتنام مثل هذه الفرص التي حقيقة جميلة جدا. وحقيقة كان الصحابة ومن بعدهم من السلف الصالح يقطعون آلاف الأميال أو مئات الأميال أو المسافات البعيدة ويبذلون قصارى جهدهم لدعوة الناس والبحث عمن حقيقة لم يكن مسلم حتى يدعونه، ونحن الآن أصبحت في كل بيت، وأصبح الناس وهو جالس يعني على فراش وثير يستمع لمثل هذه البرامج، ويعني يدعى إلى الله سبحانه وتعالى، أيضا يدعى من تحت يديه. وبعض الناس حقيقة يعني نهيبه أنه يحرص، لأنه كما قال الرب سبحانه وتعالى: وإذ قالت أمة منهم لمتعظهم أو معذبهم عذابا شديدا قالوا معذرة إلى ربكم لعلهم يتقون. فالإنسان عندما يدعو أو يدل الناس على مثل هذه، خاصة من يكون تحت يديه مثل هذه البرامج، أو يدعوه إلى الله سبحانه وتعالى ويحضر لهم مطويات أو كتيبات أو يزور واحد المكاتب الدعوية، فإنه يعذر أمام الله سبحانه وتعالى، حتى لا يسأل يوم القيامة أن هذا العبد أتاك وهو شيء ولم تقم الحجة عليه. للتذكير أحبتي في الله، هذه الليلة الطيبة المباركة ستكون مخصصة للجالية السريلانكية، ستكون باللغة السنهالية واللغة التاميدية. فمن كان أحد منكم أحبتي في الله أو تعرفون أحد عنده أحد من هذه الجالية، يسمح له في هذه الدقوة يشاهد ويستمع، الله سبحانه وتعالى يفتح بصائر قلبه ويكون في ميزان حسنات من دعاه أو بين له أو سمح له بالمتابعة. بين يدي أحبتي في الله أخونا وحبيبنا الشيخ أبو الحسن حاج محمد من مكتب الدعوة تربية الجهاد بطحاح أبو الحسن. حياكم يا شيخ. جزاك الله خير وبارك فيك، شاكر لك حضورك يا شيخنا. جزاكم الله خير. وأيضا مع الشيخ خورج خير. وأيضا معنا من مكتب الدعوة تربية الجهاد بطحاح الكم برادر. ناشاف يو تونايت. جزاك الله خير. هذا البرنامج أحبتي في الله هو برنامج دعوي وعساء هو برعاية كريمة من مكتب الدعوة وتوعية الجاليات والبطحاء. أسأل الله سبحانه وتعالى أن يوفقهم وأهيب الأخوة والأخوات يدعموا الوقف الدعوي لهذا المكتب. نسأل الله سبحانه وتعالى في جهده. وقد أسلم في المكتب منذ تأسيسه حتى هذه الأيام قرابة 36,000 شخص بين رجل وامرأة من جنسيات ولغات متعددة. فأهيب بكم جميعا أحبتي في الله احتبال هذا الأجر ودعم مثل هذه المناشد. الله سبحانه وتعالى أن يدخلكم في الأجر معهم. هذه أسهم الوقفة كما أخبرني الإخوان مقسمة كل سهم بمئة ريال، ومن أراد الاستزادة فذلك يعني زيادة في الخير. أسأل الله سبحانه يبارك في أموالكم وجودكم. أبو الحسن دعنا يعني كما اعتدنا في كل حلقة هو مدخل لمن لم يتابعنا في الحلقات الماضية تعريف بالدين أو تعريف بالإسلام ومن هو أبعد. فضل شيخ. السلام عليكم ورحمة الله وبركاته، نحمده ونصلي على رسوله الكريم. وبعد غنيه ميكا تمل பேச கூடிய சகோதரிகளே நின்ற நாட்களுக்கு ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற வாரம் இதே நிகழ்ச்சியில் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தில் ஒரு முஸ்லீம் எவ்வாறு சகோதரர்கள் பேசியிருந்தார்கள். இன்றும் சில நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் புதிதாக ஒரு சிலர் இருக்கலாம் என்பதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டியும் மீண்டும் இஸ்லாம் சுருக்கமாக ஒரு சில நிமிடங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் இது ஒரு அரபு வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய பொருளை பொறுத்தவரையில் என்று பொருள்கள் இருப்பதோடு நிம்மதி என்ற ஒரு பொருளையும் அடைய கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் தனக்கு ஒரு அமைதி வேணும், தன்னுடைய உள்ளம் சாந்தி பெற வேணும், அமைதி கிடைக்க வேண்டும் என்று எங்கெங்கெல்லாம் ஓடித்திருகின்ற காட்சியை பார்க்கிறோம். அதற்காக வேண்டி அந்த நிம்மதியை தேடுவதற்காக வேண்டி அந்த நிம்மதியை தேடி அலைந்தவர்களாக பல வழிகளில் வழியை தேர்ந்தெடுத்தால் தங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி பல வழிகளையும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அப்போதும் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்ததில்லை. ஆனால் கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்திலே ஒருத்தர் அதவருக்கு நிம்மதியை சந்தோஷத்தை உள்ளத்துக்கு ஒரு அமைதியையும் கொடுக்கிறது. இஸ்லாத்திலே குறிப்பாக இஸ்லாத்திலே ஒருத்தர் நுழைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திலே ஒருத்தர் வாழ்க்கையை இஸ்லாமிய நெறி கொண்டதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் முதலவர் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும். அந்த இஸ்லாத்தில் நுழைந்து கொள்வதற்காக வேண்டி அவர் ஆரம்பமாக உறுதிமொழி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்றும் நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று ஒருத்தர் சொல்லிக் கொள்வாரெனில் அவர் இஸ்லாத்தில் நுழைந்து விடுகிறார். இவ்வாறு அவர் இஸ்லாத்தில் நுழைந்ததற்கு பிறகு இஸ்லாத்தில் உள்ள இஸ்லாம் என்ன என்ன கட்டளைகளை பிறப்பிக்கிறதோ அந்த கட்டளைகளை சரியான முறையில் கூடியவராயிருக்க வேண்டும். அவ்வாறு அவர் எடுத்து நடக்கும் போது ஒரு உண்மை முஸ்லீமாக ஆகிவிடுகிறார். அவ்வாறு அவர் அந்த முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கின்ற போது இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் எதனை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த சுவர்க்கத்தை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த கலிமாவை ஒரு எங்கள் எல்லோரையும் படைத்தவன் ஒருவன்தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். அவர்கள் எதனை வைத்து அழைத்தாலும் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு எந்த விக்கிரகங்களை அழைத்து கடவுள் தான் எங்கள் எல்லோரையும் படைத்திருக்கிறான் என்கிற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை எல்லா உள்ளங்களிலும் இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் விளங்க வேண்டும், இந்த உலகத்திலே எங்கள் எல்லோரையும் எங்களை அந்த இறைவன், அந்த கடவுள் எங்களை படைத்திருக்கிறான், படைத்தான். இந்த ஒவ்வொரு உள்ளமும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும், தங்களுக்குள்ளே கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோரையும் கடவுள் படைத்திருக்கிறார் என்று சொல்கிறோம். அந்த கடவுள் எங்களை எதற்காக வேண்டி படைத்திருக்கிறார்? நாங்கள் சொல்கிறோம், இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி, இந்த உலகத்தில் நாங்கள் எதற்காக வேண்டி பிறந்திருக்கிறோம் என்பதையும் தங்களுக்குள்ளே கேள்வியாக கேட்டுக்கொண்டார் என்று சொன்னால், அதற்குரிய பதிலாக அவர்கள் எதையெல்லாம் கடவுளாக வைத்து வணங்குகிறார்களோ அது நிச்சயமாக தனக்கு எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களை படைத்தவன் எவனோ அவன்தான் எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம். கண்ணியமிக்கவர்களே, மனிதர்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் வரும்போது ஒரு கடவுளை, தன்னை படைத்த அந்த கடவுளை அழைத்ததற்கு பிறகு அந்த கடவுளை ஏன் அழைக்கிறான் என்று சொன்னால், இந்த துன்பங்களிலிருந்து தனக்கு விடுவி கிடைக்கும், இந்த துன்பங்களிலிருந்து இறைவன், நமக்கு கடவுள் என்னை படைத்த அந்த இறைவன் தனக்கு உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் எல்லா மனிதர்களும் அந்த கடவுள், அந்த ஒரே ஒரு கடவுளை அழைத்ததற்கு பிறகு நன்றி செலுத்தும் முகமாக வேறு ஒன்றுக்கு அவர்கள் வேற வேற பிரார்த்தனைகளை செய்து வேற வேற பூஜைகளை செய்து கொள்கிறார்கள். இது உண்மையிலேயே அந்த இறைவனுக்கு எங்களை காப்பாற்றிய, எங்களுக்கு உதவி புரிந்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை படைத்த இறைவன் எதற்காக எங்களை படைத்திருக்கிறான், அந்த இறைவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது? எங்களை படைத்த இறைவன் அவனை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை. இறைவன் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், மனிதர்களையும், மனிதர்கள் போன்று இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஜின் வர்க்கம் என்ற ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். இந்த இரண்டு வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே, அப்ப நாங்கள் அப்ப கடவுள் எந்த இறைவன் எங்களை படைத்திருக்கிறானோ அவன் எதற்காக வேண்டி எங்களை படைத்திருக்கிறான் என்று எங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு அதற்கு நாங்கள் விடை காணும் என்று சொன்னால், அந்த இறைவன் அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் எங்களை படைத்திருக்கிறான். எனவே எந்த கடவுளை நாங்கள் வணங்க வேண்டும்? எங்களை எவன் படைத்திருக்கிறானோ அந்த இறைவனில் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு வேறு ஒன்றை வணங்குகிறோம் என்று சொன்னால், அந்த கடவுள் எங்களை படைத்த இறைவனுக்கு நாங்கள் அந்த மாறு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். எனவே கண்ணியமிக்கவர்களே, நாங்கள் எங்கள் படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய இறைவன் என்ன சொல்லி தந்திருக்கிறானோ அது எதென்று பார்த்து அந்த இஸ்லாம் சொல்கிறது. எனவே அதன் பக்கம் உங்களை அழைக்கிறேன். நீங்களும் உண்மை இஸ்லாத்திலே சேர்ந்து கொள்ளும்படி உங்களை வேண்டுகிறோம். ஜஸாகல்லாஹு கைர் பார்க்கலாம். The same thing, brother Khurshid. I would like to give an introduction about Tawheed, the oneness of Allah subhanahu wa ta'ala, and the one who deserves to be worshipped, which would be in proper times. As-salatu was-salamu ala ashrafil anbiya'i wal-mursaleen, nabiyyina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Sahodar sahodariyani, Sri Lankiya mitravaruni, buho kaalekata passe, මා අල්ලාහට තුතිපු දෙනවා. නියත වශයෙන්ම අපි අද සාකච්ඡාව ආරම්භ කරන්නේ මොකද්ද ඉස්ලාම් දහම කියන්නේ? ඉස්ලාම් කියන්නේ මොකද්ද? මේ ලෝකේ විවිධ ජනතාව තමන්ගේ ආගම දහම අතහැරලා ඉස්ලාම් හැයි ඉස්ලාම් දහම සම්බන්ධයෙන් මෙච්චර ප්‍රසිද්ධියක් තියෙන්නේ? මම පැහැදිලි කරන්නම්. ඉස්ලාම් දහම කියන්නේ ශාන්තිය හා සමාදානීය ලෝකෙට උගන්වන්න දහමක්. ඒ වගේම තවත් ඒකේ අර්ථයක් තියෙනවා අමනත වීම යටපත් වීම. ඇත්ත වශයෙන්ම එහෙම යටත් වුණොත් අපිට අනිවාර්යයෙන්ම මේ ශාන්තියයි සමාදානයයි කරගන්න පුළුවන්. අද බොහෝ ජනතාව මිනිසෙක් විසින් නිර්මාණය කරන ලද භෞතික සම්පත්වලට නමස්කාර කරනවා. මෙහෙම නමස්කාර කරොත් අනිවාර්යයෙන්ම අපේ ජීවිත මේ ලෝකේ සාන්තිය හා සමාදානය නැතු වෙනවා. ඇයි? භෞතික සම්පත් අපිව ආරක්ෂා කරන්නේ නැහැ. අපේ බුද්ධියටයි හදවතටයි අපිට දැනෙනවා අපි භෞතික සම්පත් වලට, ඒ කියන්නේ ගස් ගල් පිළිම වලට වන්දනා කරන්නේ ඒක අපිව ආරක්ෂා කරන්නේ නැහැයි කියලා අපි හදවත දන්නවා. එහෙත් පරම්පරා ගානක් මේ ගමනින් එන හින්දා අපි ඒකට නමස්කාර කරනවා. නියත වශයෙන්ම ඇත්තටම අපි අපේ ආරක්ෂාව ඒ භෞතික සම්පත් ලබා දෙනවා නම් ඇයි අපිට කරදරයක් වුණොත් ප්‍රශ්න කියලා අහස බලන්නේ? මාව බේරගන්න දෙයියනේ කියලා ප්‍රාර්ථනා කරන්නේ ඇයි? අපේ හදවත දන්නවා, බුද්ධිය දන්නවා, මේ භෞතික සම්පත් නෙමෙයි අපිව මැව්වේ. මේ ලෝකය මවල පාලනය කරන්නේ මේ භෞතික සම්පත් නෙමෙයි, ඉහළ අහසේ වැජමෙර දෙවියන් වහන්සේ තමයි අල්ලාහ් කියලා කියන්නේ. අල්ලාහ් කියන්නේ මුස්ලිම් වරුන්ගේ දෙවි කෙනෙක් පමණක් නෙමෙයි. අල්ලාහ් කියන්නේ මේ ලෝකේ සමස්ත ජනතාවගේම දෙවියන් වහන්සේ. මේ ලෝකේ මවල පාලනය කරන ਸਰව බලධාරි දෙවියන් වහන්සේ. මේ දෙවියන් වහන්සේට අපි ඉස්සෙට අපි නමස්කාර කරවසන ඒ සාන්තිය හා සමාදානය අපිටත් කරගන්න පුළුවන්. හිතේ සාන්තිය. අද ලෝකේ බොහෝ දෙනෙක් කොච්චර දියුණුවටපත් වුණත් පරිගණකයේ සම්බන්ධයෙන් ඉහළට ගියත් ඒගොල්ලන්ගේ හිතේ සාන්තිය නැහැ. සමාදානය නැහැ. හැම කරදර දුක මේක කාටද කියන්නේ? මේ ප්‍රශ්න සියල්ල කවුද විසඳන්නේ? මගේ මේ පිළිම වහන්සේ මට උදව් කරන්නේ නැහැයි කියලා ඒගොල්ලෝ දන්නවා. මට කවුරුත් උදව් කරන්නේ නැහැයි කියලා ඒගොල්ලෝ ජීවිතෙන් විඩාවටපත් වෙනවා. ජීවිතේ එපා වෙනවා ඒගොල්ලන්ට. නියත වශයෙන්ම අට ඔබ හිස නමා නැමදුම් ඉටු කරොත් අනිවාර්යයෙන්ම ඔබේ සියලු ප්‍රශ්නවලට ඉන්ෂාල්ලා අල්ලාහ් උදව් කරයි. ඔබේ හිතට සැනසුම ලබා දෙයි. ඔබේ ප්‍රශ්න කරදර සියල්ලටම සුවේ ලබා දෙනවා. මේක තමයි ඉස්ලාම් දහමේ දේව සංකල්පය. 33 කෝටි දෙවිවරුන් නැත, දකින දකින මිනිසුන් දෙවිඳුන් නැහැ, ගල් පිළිම වහන්සේලා දෙවිඳුන් නෙමෙයි, ඇත්තටම නියත වශයෙන්ම දෙවියන් වහන්සේ ඉහළ අහසේ ඉන්නවා. ඉස්ලාම් කියනවා ඔබට අල් කුර්ආනයේ දීලා තියෙනවා. මුහම්මද් නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාගේ ජීවිත කොහොමද මුහම්මද් නබිතුමා මිනිසුන්ට උගන්වලා දුන්නේ? ඒව ඔක්කොම ග්‍රන්ථාරූඪ කරලා අද පවතිනවා. කවුද මේ කුර්ආනයයි ඒ නබිතුමාගේ ඉගෙනුම, ඒ කියන්නේ හදීසුයි පිළි අරගෙන මේ ලෝකේ ජීවත් වෙනවද? ඒගොල්ලන්ට මරණයෙන් පස්සේ ලෝකේ හම්බ වෙනවා. කවුද මේක ප්‍රතික්ෂේප කරලා දෙවියන් වහන්සේට තවත් දෙයක් සම කරලා ජීවත් වන්නේද? ඒගොල්ලෝ නිරේට යනවා. ඒ කියන්නේ අපායට යනවා. මේක තමයි ඉස්ලාමයේ මූලික සරල දේ මම ඔයගලන්ට පැහැදිලි කරලා දුන්නේ. ජසකල්ලාහ ඛයිර. ෂකල්ලාහ. අදකර الاخوه والاخوات الافاضل الاكارم يظهر أخوات الأفاضل الأكارم عائشة لمن أراد المشاركة معنا وإسعادنا وكسب الأجر لنطق الشهادة على الهواء، فسيظهر الرقم تباعا بين فترة وأخرى، وهو الآن على الشاشة ظاهر أمامكم أحبتي في الله، لمن أراد الاتصال ونطق الشهادة على الهواء. ويعني حقيقة لازم تذكر من كان معنا أو كان يعرف أحد عنده أحد يتحدث يعني باللغة السريلانكية سواء تاميلية أو سنهالية يتصل عليه ويحتسب الأجر عند الله سبحانه وتعالى، يتركه يتابعنا في اللحظات القادمة بإذن الله تعالى. أيضا سيظهر الأخوة بعض أرقام الدعاة سواء يعني بلغات مختلفة، أراد الاتصال بعد العودة من تحت يديه، سأل الله سبحانه وتعالى أن يوفقنا إياكم لكل خير وبر وصلاح. أبو الحسن تحدثنا يعني بينا للناس من هو يعني ما هو الدين الإسلامي ومن هو الرب سبحانه وتعالى مستحق للعبادة، ثم نريد أن نبين جانب تفتقده كثير من الأمم في الأرض، بعض محاسن هذا الدين، أو يعني نعرج على قضية الأخلاق في الإسلام حتى نبين لهم أن هذا الدين دين نظام حياة شامل، ليس فقط هو دين صلاة وزكاة ولكن دين حياة شامل يشمل كل مناحي الحياة. تفضل شيخ. ஆரம்பத்தில் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன, இஸ்லாத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் எவ்வாறு இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். இனி நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது ஒரு நற்குணங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம்னும் சொல்லலாம். இந்த இஸ்லாம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு நற்குணங்களை போதிக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் போது வேண்டும் மற்ற மனிதர்களோடு அவர்கள் எவ்வாறு பழகிக்கொள்ள எவ்வாறு அவர்கள் பழக வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் போதிக்கிறது. வெறுமனே நினைத்துவிடக் கூடாது, இஸ்லாம் என்று சொன்னால் 5 நேரம் பள்ளிக்கு போறது, ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு போகணும், பெண்களாக இருந்தால் பள்ளிக்கு போக முடியலை என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் மட்டும், முடிந்தால் அவர்கள் வருடந்தோறும் மக்காவுக்கு சென்று அந்த ஹஜ் கடமை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாம் போதிக்கிறது என்று சொல்லி, இது மட்டும்தான் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்று சொன்னால் இவைகளோட சேர்த்து தொழுகை என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியம் இல்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்த தொழுகை பற்றி எவ்வாறு நினைக்க வேண்டும் என்று சொன்னால், தொழுகை என்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. இது போல இன்னும் பல மனிதன் வந்து இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். கணியமிக்கவர்களே, இன்று வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு மத்தியில, ஏனையவர்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக அது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையை மனிதர்களுக்குள்ள பரப்பித்திருவதை நாம் காணுகின்றோம். இஸ்லாம் என்கிறது ஒரு ஒரு வல்லுணர்வு, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்துட்டு அவர்களுக்குரிய அந்த உரிமையை கொடுக்காத மார்க்கம் அந்த மதம் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மத்தியில இந்த கதைகளை பரப்பி பிரச்சாரம் செய்யக்கூடியதை காண்கிறோம். இதுல மிக முக்கியமாக கணியமிக்கவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துல போதிக்கக்கூடிய அந்த நற்குணங்களில் இஸ்லாம் போதிக்கக்கூடிய இஸ்லாம் வந்துட்டு முதல் வந்துட்டு மனித சமுதாயம் அனைத்து மனித சமுதாயத்தினரையும் ஒரு ஒரு எல்லா மனிதர்களும் சமமானவர்கள், அவர்களுக்குள்ள வந்துட்டு எந்த விதமான பாகுபாடும் வித்தியாசங்களும் இல்லை, அவர் வந்துட்டு எந்த நாட்டுக்குரியவராக இருக்கட்டும், எந்த மொழி பேச அவர்களுக்கிடையிலே கீழ் சாதி மேல் சாதி என்று சொல்லி எந்த விதமான பாகுபாடும் எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லை, எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை, மனிதன் என்ற ரீதியில் அவர்கள் சமத்துவமானவர்கள், அவர்களுக்குள்ளே படித்தவர்கள் இருக்கலாம், படித்தார் படிக்காதவர்கள் வேறுபடுவார்கள், ஆனால் மனிதனங்கிற ரீதியில வந்து அவர்கள் எல்லோருமே சமமானவர்கள். எனவே நான் இறைவன் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் என்கிற அந்த வேதத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஸ்லிம்களால் வணங்கப்படக்கூடிய அந்த இறைவன் அந்த அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களே எல்லோரையும் முஸ்லிம்களே என்று அழைக்காமல் மனிதர்களை என்று அழைத்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், உங்களை நாங்கள் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறோம், படைச்சிட்டு உங்களை நாங்கள் பல பிரிவுகளாக பல கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம், எதற்காக வேண்டி சொன்னால் உங்களை உங்களுக்குள் நீங்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வேண்டி என்று இறைவன் சொல்லிவிட்டால், நின் அக்ரமக்கும் இந்தல்லாஹ் யத்காக்கும், உங்களின் சிறந்தவர்கள் யாரு, இறைவனை யாரு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அவர்கள் என்ன மொழி பேசட்டும், அவர்கள் என்ன இனத்தவர்களா இருக்கட்டும், எந்த நாட்டுக்குரியவர்களா இருக்கட்டும், எந்த நாட்டுக்குரியவர்களா இருந்தாலும் சரிதான், நாடந்த ரீதியிலே இறைவன் ஒரு அந்த இனமுங்கிற ரீதியை வைத்து செய்ய மாட்டான், இறைவன் அவர்களை முன்மைப்படுத்த மாட்டான். அப்ப எந்த இதை பார்க்கிறான் என்று சொன்னா, யார் இறைவனை அஞ்சு நடக்கிறார்களோ, இறைவன் அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் யார், இறை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அவைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹுவை அந்த இறைவனை அஞ்சு நடக்கிறார்கள். ஒரு நட்குணம் உடையவர்களாகவும் மனிதனை சமத்துவமாக பேணக்கூடிய இந்த மார்க்கத்தில் இணைந்து கொள்ளும்படி மீண்டும் உங்களை இந்த ஒளிபரப்பின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். Islam is a complete system of life. It's covering every part of our life, and it's a relation between the person or the man or the mankind and between him and his Lord or his Creator, which Allah Subhanahu wa Taala. Sahodarani, yani dhamma kata wada obbata gedayak. Mama ogalanta pahedili karanna Islam dhamma kiyanne සම්පූර්ණ අංග සම්පූර්ණ ජීවන සැලැස්මක් ජීවිතයේ එක් එක් අංගයන්ට ඉස්ලාම් දහම මඟ පෙන්වනවා. අනිත් දහම් දෙස අපි බැලුවොත් එහෙම එක් එක් ඉස්ලාම් දහම් අනිත් දහම් උගන්වන්නේ නැහැ මිනිසුන්ට. හැබැයි ඉස්ලාම් දහම උදේ අවදි වූ වෙලාවේ සිට නිින්දට ගිය වෙලාව දක්වා සෑම අංගයක් පාසාම කොහොමද හැසිරිය යුත්තේ, කොහොමද ජීවත් විය යුත්තේ කියලා සෑම දෙයක්ම උගන්වලා දෙනවා. මම ඕගලන්ට මම පාරේ ගමන් කරනවා නම් ඒ පාර මැද ගලක් තියෙනවා නම් ඒ ගල අනිත් කට්ටියට බාධාවක් වෙනවා නම් ඒ ගල අරන් අයිනකට දැම්මත් පිනක්. තවත් සහෝදරයෙක්ව බලලා සිනාමුසු මුහුණින් කතා කරත් පිනක්. සෑම කෙනෙක්ව බලලා අස්සලාම ඉස්ලාම් දහම ලස්සන දහමක්. බොහෝ දෙනෙක් අද ජාත්‍යන්තර මාධ්‍ය දෙස බලලා ඉස්ලාම් දහම ගැන වැරදි මතයක් ඇති කරගෙන තියෙනවා. ඉස්ලාම් දහම කියන්නේ දරදඬු දහමක්, තස්තවාදී දහමක් එහෙම කියලා තමයි ගොඩක් කට්ටිය නොදැනුවත් කට්ටිය අවබෝධ කරගෙන තියෙනවා. එහෙම නෙමෙයි. ඉස්ලාම් දහම හොඳ යහපත් ගතිගුණ මිනිසුන්ට උගන්වලා දෙනවා. දැන් තවත් දෙයක් කියන්නම්. නිකන්වත් ඕගොල්ලෝ කවුරු හරි කෙනෙක් ඉස්ලාම් දහම වැළඳගත්ත කියමුකෝ, ලා ඉලාහා ඉල්ලල්ලාහ් මුහම්මදුර් රසූලුල්ලා කියලා කිව්වා. කියපු ගමන් ඕගොල්ලන්ගේ පෙර පව් සියල් සමහර වෙලාවට අපිට වැඩිය මට වැඩිය මේ කතා කරන්න මට වැඩිය ඒ වෙලාවේ ඉස්ලාම් දහම වැළඳගත් පුද්ගලයා අල්ලාහ් ඉදිරියේ උසස් තත්වයේ ඉන්න පුළුවන්. ඉස්ලාම් දහම ඒ වචනයකින් පවා මිනිසුන් උසස් කරනවා. ඉස්ලාම් දහම තුල ජාති ભેද නැහැ, වර්ග ભેද නැහැ, පාට ભેද නැහැ. බලන්න අපි සලා කරනවා. සලා කරනකොට එක එක එක දිගට සෑම දෙනාම එකට එකතු වෙලා සලා කරනවා. ඒ එතනදී පොහොසත්, දුප්පත්, කළු ජාතික සියලු දෙනාම එක ගෙන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සලා කරනවා. නායකතුමා සලා කරන විදිහ කියනවා. අල්ලාහු අක්බර් කියනවා, සමි අල්ලාහු ලිමන් හමිදා කියලා කියනවා. ඒ අපිට කියලා දෙන නායකයා කොයි කුලේ අයක්ද, ඔහු පෝසත්ද, ඔහු දුප්පත්ද කින්ද මන්ද කියලා මොකුත්ම හොයලා බලන්නේ. මේක තමයි ඉස්ලාම් ධර්ම. ධර්ම කියන්නේ සලා කිරීම තුලින් මිනිසුන් හොඳ මිනිසු බවට පත් වෙනවා. යහපත් මිනිස්සු බවට පත් වෙනවා. සෑම මොහොතකම අල්ලාහ්ව මතක් කිරීම තුලින්, අල්ලාහ්ව නැමදීම තුලින්. ඕගොල්ලෝ හිතන්න එපා ඉස්ලාම් දහම පිළිගත්තොත් පස්සෙ වෙලා සලාකිය දිව්‍ය ලෝකයට යන්න බෑ සලාකිරීම පමණකින්ම. අපේ හැසිරීම, අපේ ජීවන රටාව ඉස්ලාම් දහමට ඇතුල් කරගෙන ජීවත් වුණොත් විතරයි අපිට ස්වර්ගයට යන්න පුළුවන්, දිව්‍ය ලෝකයට යන්න පුළුවන්. හොඳට අවබෝධ කරගන්න සලාදහම වැළඳ ගැනීම විතරකින් අපේ ජීවිතේ වෙනස් වෙන්නේ නැහැ. අල්ලාහ් ගැන සෑම මොහොතකම සෑම වෙලාවම මතක් කරගන්න ඕනේ. ඒ වගේම මේ වගේ හොඳ දේවල් බලන්න ඉස්ලාම් දහම කියලා දෙනවා. තිබහින් සිටි පූසෙකුට කාන්තාවක් ජලය දීම තුලින් ඒ සතෙක්ට කරුණා කිරීම, ඕනෑම සතෙක්ව කරුණා මුහුණින් ආදරයෙන් අවිහිංසාවාදීව ඒ සතාව බලාගත් ගන්න ඕනේ. හිංසනය කිරීමෙන් වළකින්න ඕනේ. නබිනායකතුමා ඒක කියලා දෙනවා, මිනිසුන්ට අණ කරලා දෙනවා. මේක කරන්න එපා කියලා. හැබැයි ඉස්ලාම් දහම මේක අණක් කරලා කියනවා. මෙහෙම ජීවත් වෙන්න, මෙහෙම මෙහෙම මේ දේවල් කරන්න. ඒකට අපි කියනවා අඛ්ලාක් කියලා. ඉස්ලාම් දහම තුල හොඳ ගති පැවතුම් නැතුව ජීවත් වුණොත් සලා කිරීම තුලින් පමණක් ඒගොල්ලන්ට ස්වර්ගස්ත වෙන්න බෑ. හොඳට අවබෝධ කරගන්න. මේ වැඩසටහන නැරඹීම තුලින් ඕගොල්ලන්ටත් ඉස්ලාම් දහම සම්බන්ධයෙන් ප්‍රශ්න හා ගැටළු තිබෙනවා නම් අපිට ඉදිරිපත් කරන්න ඔබත් ඉස්ලාම් දහම වැළඳ ගන්න මෙන් ආරාධනා කර සිටිනවා. ජසාකල්ලා ඛෛර අබාරක ෆී. قبل ان نخرج فاصل احبتي في الله يعني جد التذكير انه الحلقه الليله هي باللغه الارضيه. التواصل معنا ونطق الشهاده على الهواء, ستظهر ارقام الاتصال ونطق الشهاده على الهواء. ايضا الاخوان جزاهم الله خير بين فتره واخرى يظهرون على الشاشه.